ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வீழைதானோ. ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வீழைதானோ. மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாய் கூட, புறமாடும் வெள்ளி மீன்களாயாட. ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் சந்தம் கொண்டு தினம் பாடும் தென்றல் ஒன்று, பூவாரம் சூடிக்கொண்டு தலைவாசல் வந்ததின்று. செம்பாண்டி மன்னன் என்று திருமேனி வண்ணம் கண்டு, மடியேறி வாழும் பெண்மை படியேறி வந்ததின்று. இளநீரும் பாலும் தேனும் இதழோரம் வாங்க வேண்டும், கடல் போன்ற ஆசையில் மடல் வாழை மேனிதானாடு. நெஞ்சமே கூடு ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ. மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாய் கூடு, ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ. வண்ணப்பாதம் கேளாத வேணுகானம் கிளி பேச்சில் கேட்கக்கூடும். அடியாளின் ஜீவன் தேவி அதிகாரம் செய்வதென்ன, அலங்கார தேவதேவி அவதாரம் செய்ததென்ன. இசை வீணை வாழதோ இதமான கைகளை மீட்ட, துதியோடு சேருமோ சுகமான ராகமே காட்ட. அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ, மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாய் கூடு, புறவாடும் விழிகளே இரு வெள்ளி மீன்களாயாடு. ஆகாய வெண்ணிலாவே கரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ.